ఉపభీతినముగ్ధపుండ్రవంతం త్రజగత్పుణ్యఫలం త్రదండహస్తం శరణాగత సాప్తవాహమీడే శిఖయా శేఖరిణం పతిం యతీనాం. అస్తు గురు పరంపరాయే నమః. இந்த விலக்ஷணத்வாதிகரணத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னுட்டு நேத்தி பார்ப்போம். அதாவது காரியமும் காரணமும் சலக்ஷணமா இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும். அதே ஒரே மாதிரி இல்லாம காரணம் வேற காரியம் வேறன்னு சொன்னாக்கா அது சரியா வராதே. லோகத்துல இப்படிதானே பாக்குறோம், மண்ணு கடம் தங்க கட்டி ஆபரணம் இப்படிதான் பாக்குறோம். அது மாதிரி பிரகிருதி இந்த பிரபஞ்சம் இப்படி இருந்தாலும் சரியா இருக்கும் அப்படின்னு அவங்க ஆக்ஷேபம் பண்ணும் சாங்கியம். இது தர்க்கம். அதுக்கு பதில் சுவாமி சூத்திரக்காரர் என்னன்னாக்க, இது கூட இருக்கு சலக்ஷணம் விலக்ஷணம்லாம் கிடையவே கிடையாது. காரிகாரண பாவத்துல எல்லாம் லோகத்துல மாறி மாறி கூட இருக்கு. ஒரு கோமயம் இருக்கு, மாட்டு சாணி, அதுல இருந்து ஒரு விருச்சிகம் தேள் உண்டாகிறது. அந்த மாதிரி தேனடை, அந்த தேனடையில இருந்து பூச்சி உண்டாகிற கிருமிகள்லாம். இப்போ அது எப்படி ஒரு அச்சனமான வஸ்துவில் இருந்து சேதனை எப்படி உற்பத்தி ஆச்சு அங்கேருந்து? அதனால இதெல்லாம் கூட இருக்கு அப்படின்லாம் சொல்லி சமாதானம் சாதிச்சிருக்க. இப்போ வேதாந்த தெய்வ ஸ்ரீசூக்திய சேவிக்கலாம். நவிலக்ஷணத்வா அஸ்ய ததாத்வம் ஷப்தாத். இது பூர்வபக்ஷ சூத்திரம். முதல் ரெண்டு சூத்திரம் பூர்வபக்ஷ சூத்திரம், அதன் பிறகு சித்தாந்தம் இருப்போம். கிம் வேதாந்தானாம் ஜகத்காரணத்தையா பிரதான பரத்தம் உத பிரம்ம பரத்தம் இது சம்சய. இந்த வேதாந்தங்கள்ல இதேதான், பிரதான ஜெகத்காரணமாக பிரதான பரமா சொல்றதா அல்லது பிரம்மத்தை சொல்றதா பிரம்ம பரமா வேதாந்தங்களுக்கு எல்லாம் அப்படின்னு கேள்வி சந்தேகம் வருது. பிரதான பரத்தம் இது பூர்வ பக்ஷ. பிரதான பரம் பிரதானத்தை தான் சொல்றது ஜெகத்காரணமாக அப்படின்னு பூர்வபக்ஷியான சாங்கியன் ஆக்ஷேபிக்கணும். ஏன் அப்படின்னா அஜ்ஞத்வாதினா ஜெகத பிரம்ம விலக்ஷணத்துவேன பிரம்ம காரியத்துவ பிரதிபாதன அசம்பவா. இந்த ஜெகத பிரபஞ்சத்துக்கு அஜ்ஞத்வாதினா, இது அஜ்ஞானத்தோடு கூறினது இந்த பிரபஞ்சம் அந்த மாதிரி அசுத்தமானது அனீஸ்வரமானது, அதனால ஆதிசப்தத்தினால் இதெல்லாம் கிரகிக்கணும். ஆகவே பிரம்ம விலக்ஷணத்துவேன இந்த பிரபஞ்சமானது பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்டு இருக்கு, அதனால பிரம்ம காரியத்துவ பிரதிபாதன அசம்பவம். இந்த பிரபஞ்சமானது பிரம்மத்துக்கு காரியமா இருக்குது, பிரம்மந்தான் காரணம் அப்படின்னு பிரதிபாதனம் தெரிவிப்பதற்கு அசம்பவா, சம்பவமே சம்பவிக்காது. அந்த மாதிரி சம்பவிக்கவே இருக்காது, அது பொருத்தமற்றது. ஏன்னா காரிகாரண பாவம் பரஸ்பரம், காரணானுகுணம் காரியம்னு இருக்கணும், இல்லாத போனா அது அமையாது, ஒட்டி வராது. அதனால சாலக்ஷண்யேன பிரதான காரியத்துவ பிரதிபாதன பரத்துவ சம்பவா. சாலக்ஷண்யேன பிரபஞ்சம் பிரகிருதி, இந்த பிரதானம் இருக்கிற பிரகிருதி இதுவும் அச்சேதனம், பிரபஞ்சமும் அச்சேதனம், அதுவும் அஜ்ஞம் அஜ்ஞானத்தோடு கூடினது, இதுவும் அஜ்ஞானத்தோடு கூடினது, அதுவும் அசுத்தம் இதுவும் அசுத்தம், அந்த மாதிரி அதுவும் மணீஸ்வரம் இந்த பிரபஞ்சமும் மணீஸ்வரம், அது சித்தாந்தியம் ஒத்துக்கிறது தான். அதனால பிரதான காரண காரியத்துவம் பிரதானத்துக்கு காரியமா இருக்குது, அந்த மூணு குணங்களோடு கூடின பிரகிருதி இருக்குதே அதுக்கு காரியமாக இது இருக்குது அப்படின்னு பிரதிபாதன பரத்துவ சம்பவா, அதுதான் சம்பவிக்கும். ஆகையினால இந்த வேதாந்தங்கள்லாம் பிரதானத்தையே காரணமாக போதிக்கின்றன அப்படின்னுட்டு ஆக்ஷேபம் பூர்வபக்ஷி. அதற்கு ராத்தாந்தஸ்து சமாதானம், மாக்ஷிகாதிபியஹ கிரிம்யாதீனாம் விலக்ஷணானாம் உற்பத்தி தரிசனார். தேனடை மாக்ஷிகம்னா தேனடைன்றார், அது அது முதலானவைகள். அதே மாதிரி ஆதிசப்தத்தினால இப்ப சொன்னமே சாணி சொல்றோம் பாருங்க, பசுமாட்டு சாணி எல்லாம் அது இவைகளிடமிருந்து கிருமி ஆதீனம் கிருமி விருஷிகம் இவைகள்லாம் விலக்ஷணானாம் உற்பத்தி தரிசனார். விலக்ஷணம் வேறுபட்டதுதான், ஒரு அச்சேதனத்திலிருந்து சேதனமானது உற்பத்தி ஆகிறது. அதனால காரியகாரண பாவம் நீ சொல்ற மாதிரி சலக்ஷணமா தான் இருக்கணும் அப்படின்னு நியமம் இங்க இல்லையே. நீ நியமம் சொன்னேன்னா அந்த நியமத்துக்கு நாங்க பதில் சொல்றோம். வஸ்துதக நாங்க வந்து சாலக்ஷணம் தான் நாங்க சொல்ல போறோம், வைலக்ஷணியம் சொல்ல போறது இல்ல. சாலக்ஷணியம் தான் சித்தாந்தம். ஆனா நீ சலக்ஷணமா இருந்தா தான் காரியகாரண பாவம் வரும் அப்படின்னு நீ சொன்னியானாக்க அதற்கு பதில், விலக்ஷணமா இருந்தா கூட வர்றது காரியகாரண பாவம்ன்றது அப்படிங்கிறது இந்த இதுக்கு இந்த சித்தாந்தத்தினுடைய தாத்பரியம். விலக்ஷணானாம் உற்பத்தி தரிசனா பிரம்ம விலக்ஷணஸ்து ஜெகதா தத்காரியத்துவம் சம்பவத்தியவே. பிரம்ம விலக்ஷணம், பிரம்மத்தை காட்டிலும் விலக்ஷணமா இருக்குது இந்த பிரபஞ்சம், அதுக்கு பிரம்ம காரியத்துவன்றது சம்பவிக்கும், நிச்சயமா சம்பவிக்கும். காரணம் நீ லோக திருஷ்டாந்தத்தை காமிச்சேன்னா நானும் லோக திருஷ்டாந்தத்தை காமிக்கிறேன், நீ வைதிக திருஷ்டாந்தத்தை காமிச்சாக்க அதுக்கு நான் வைதிக திருஷ்டாந்தத்தை நான் காமிப்பேன். அதனால ரெண்டுமே சித்திக்கும். எங்களுக்கு வந்து விலக்ஷணமா இருந்தாலும் காரியகாரணபாவம் வரும், சலக்ஷணமா இருந்தாலும் காரியகாரணபாவம் வரும் அப்படின்றது இங்க சாதிக்கிறார். இப்போ இது பூர்வபக்ஷ சூத்திரம், இந்த சூத்திரத்துக்கு தாத்பரியம் சாதிக்கிறார். சூத்ரார்த்தஸ்து நவிலக்ஷணத்வாத் அஸ்ய ததாத்வம் சப்தாத்ன்னு இருக்கு, அதை சாதிக்கிறார். அஜ்ஞத்வேன அசுகத்வேனச்ச உபலப்தஸ்ய சாஸ்ய, அஜ்ஞமா இருக்குது அஜ்ஞானம், அதாவது ஞானமற்றது இது இந்த பிரபஞ்சம். அத மாதிரி அசுகம் இது, இதுக்கு போய் சுகம் இருக்கான்னா பரமாத்மான்றது ஆனந்தமயனவன், அதனால அவனுக்கு எல்லாமே உண்டு. ஆனால் இந்த பிரபஞ்சமோ அப்படி இல்லை, அசுகம்தான் எல்லாமே, சுகமே சுகமற்றது. அது கூட தேசியம் சாதிக்கலாபத்துல விஷமிசிரமான மது மாதிரி தேன் மாதிரி அப்படிங்கிற விஷத்தோட கூடின தேன் சிதிச்சுன்னு தான் இருக்கும், ஆனால் அது உடம்பு கெடுதல் தானே, அதனால அல்ப சுகத்துக்கோசரம் நம்ம மாட்டிக்கூடாது அதை சொல்றது இது. அதனால உபலப்தசிச்ச அஸ்ய சிதஜன் மிஸ்ரஸ்து ஜெகதா, சேதனம் என்ன அசேதனம் என்ன இதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்துக்கு சர்வஜாத்து ஹயப்பிரத்தனை காத்து நிரதிசய ஆனந்தாது பிரம்மணஹா விலக்ஷணத்வேன, அவன் சர்வஜன், இது அஜ்ஞன், இந்த பிரபஞ்சம் அஜ்ஞமா இருக்கு, அவன் சர்வஜனா இருக்கான். அந்த மாதிரி ஹயப்பிரத்தனைகன் பரமாத்மா, ஆனால் இந்த பிரபஞ்சமும் எப்படி இருக்கு, அசுத்தமாவே இருக்கு, அதுக்கப்புறம் அது அசுகமா இருக்கு இந்த பிரபஞ்சம்ன்றது, ஆனால் பரமாத்மாவோ நிரதிசய ஆனந்தமா இருக்கு, இவ்வளவுன்னே சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட ஆனந்தம் இருக்கு அதுக்கு, ஆனந்தாது அந்த பிரம்மம் இருக்கே பிரம்மனக விலக்ஷணத்வேன, வேறுபட்டு இருக்கிறதுனால எல்லாமே சுரூபம் ஸ்வபாவம் எல்லாம் வேறுபட்டு இருக்கு. அதனால ஜெகத் பிரதிபாதனம் வேதாந்தானாம் நசம்பவதி, இந்த ஜெகத்துக்கு பிரம்ம காரியத்துவம், பிரம்மத்துக்கு காரியமா இருக்குது இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்றது வேதாந்தானாம் நசம்பவதி, வேதாந்த வாக்கியங்களுக்கு இந்த மாதிரி சம்பவிக்காது. இந்த பிரம்மத்துக்கு காரணமாக இருக்குது, பிரம்மம் காரணமா இருக்கு, அந்த பிரம்மத்துக்கு காரியமாக இந்த பிரபஞ்சம் இருக்குது அப்படின்னு சம்பவிக்கவே சம்பவிக்காது. அப்புறம் ததாத்வம் அப்படின்னு இருக்கு, ததாத்வம்னு அர்த்தம் விலக்ஷணத்துவம், இந்த பிரபஞ்சத்துக்கும் பிரம்மத்துக்கும் விலக்ஷணத்துவம் வைலக்ஷணம் வருகிறதே அது சப்தாத அவகம்யதே, வேதத்தினாலேயே தெரிஞ்சுக்கணும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எங்க, அதாவது ந கேவலம் பிரத்யக்ஷாதி உபலப்தியா, பிரத்யக்ஷமா பார்க்கணும் பரமாத்மா சுத்தமானவன் நாமெல்லாம் அசுத்தமானவாள் அப்படின்னா பிரத்யக்ஷமா பார்க்கலாம், ஆனால் உனக்கும் சரி எனக்கும் சரி வேதம் தான் பிரதானம் சொல்லிக்கிறோம், சாங்கியனும் வேதத்தை ஒத்துக்கலாம், ஈஸ்வரனை தான் ஒத்துக்கலையே தவிர்த்து வேதத்தை ஒத்துக்கலாம். அதனால சாஸ்திர பிரமாணகத்துவம் ரெண்டு பேருக்கும் சமானம், அந்த சாஸ்திரமானது என்ன சொல்றது விஞ்ஞானஞ்ச அவிஞ்ஞானஞ்ச, விஞ்ஞானம் அவிஞ்ஞானம், இந்த பிரபஞ்சம் அவிஞ்ஞானமா இருக்குது ஆனால் அவனோ விஞ்ஞானமா இருக்கான். அனீஷயா சோஜதி முக்கியமான, இந்த ஜெகத்துல இருக்கக்கூடிய சேதனன் அனீஷையா, அவன் இல்ல ஆள்பவன் அல்ல, நியந்தா கிடையாது, நியாமியமா இருக்கான். எத்தனைக்கு நியாமியன் அப்படின்னா பகவானுக்கு நியாமியன், அதை ஒன்றி நம்ம ஒத்துக்கிறதே கிடையாது. நான் சுதந்திரன் நம்ம நினைச்சுட்டு வர்றோம், பகவானுக்கு தான் நாம நியாமியமா இருக்கோம். பகவான் நியந்தா நாம நியாமியமா இருக்கோம், அதை நம்ம சொல்றது இல்ல. மத்தபடி நம்ம ஆத்திர பார்த்துக்கோங்க, அப்பா அம்மாவுக்கு விதேயனா இருக்கணும், கிரகிணிக்கு விதேயனா இருக்கணும், குழந்தைகளுக்கு விதேயனா இருக்கணும், பந்துக்களுக்கு விதேயனா இருக்கணும், ஒரு வேலை செய்யணும்னா அங்க இருக்கிற வாழ்க்கை விதேயனா இருக்கணும். எல்லா இடத்துலயும் அனீஷத்துவம் தான், நியாமியத்துவம் தான், எந்த பக்கம் போனாலும் சரி நமக்கு அடிபட்டுண்டே இருக்கணும். அதனால அனீசையா சுவாசதி முக்கியமானதான். கர்ம விஷயனா போயிட்டதுனாலதான் அனீஷனா இருக்கான், இவன் பரதந்திரனா இருக்கான்னு அர்த்தம். அதனால முக்கியமான மோகிச்சு போய் சுவாசதி இந்த சேதனானவன் ரொம்ப சோகத்தை அனுபவிக்கிறான். அனீசத்மா மத்தியதே போக்ஸ்ருபாவான், அப்படி இவன் கர்ம விஷயனா இருக்கிறதுனால அனீசன் ஆயிடுறான். அதனால இந்த ஆத்மாவானவன் போக்ஸ்ருபாவாது மத்தியதே போக்ஸ்ருபாவாது, போக்ஸாவா இருக்கான், பிரகிருதி அனுபவிச்சுட்டு இருக்கோம். நாம பிரகிருதியை தான் சந்தோஷமா அனுபவிச்சுட்டு இருக்கோம். அது எவ்வளவு நம்ம கெடுதல் அப்படின்னு தெரியறது, தெரிஞ்சா கூட அதுலயே திரும்ப திரும்ப திரும்ப உழுந்துட்டே இருக்கும். அது லோகத்துல எல்லாருக்கும் அதான் இருக்கு. ஐவர்குமைக்கும் சிற்றின்பம் அப்படிங்கிற நம்மாழ்வார், ஐவர்குமைக்கும் சிற்றின்பம், அஞ்சு இந்திரியங்கள், அந்த இந்திரியங்கள் படாத பாட்டு நம்மளை படிச்சு விட்டு விடுறது. நேற்றுதான் கீதா பாஷம் சொல்லச்சே, யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமீ யஸ்யாம் ஜாகர்த்தி பூதானி சானிஷா பஷ்யதோ முனே அப்படின்றது பார்த்தோம். அதுல இருட்டு அத மாதிரி வந்து விழிப்பு, எப்ப இருட்டு எப்ப விழிப்பு. இருட்டுன்னா இந்த இடத்துல பொதுவா இந்த ராத்திரி வேலை அப்படின்னு சொல்றது இல்லை. இந்த இடத்துல என்னன்னாக்கா, இவன் இருக்கான் ஒரு யோகி, அந்த யோகியானவன் இந்திரிய அதீனமா இல்லை, இந்திரியங்களெல்லாம் அடக்கிட்டான். அவனுக்கு என்ன முக்கியம், ஆத்ம சாட்சா்காரம், பரமாத்ம சாட்சா்காரம், அந்த தியானம் அதுலயே லயிக்கிறவன். அப்படிப்பட்டவன் வந்து முழிச்சுன்னு இருக்கான், எப்பொழுதும் எப்பொழுதும் முழிச்சுட்டு இருக்கான் அவன். ஆனால் மீதி ஜீவராசிகள்லாம் இருக்கா பாருங்க, அவாளுகள்லாம் நிஷா இருட்டு மாதிரி, என்ன வெறும் எப்பப்பாரு இந்த லௌகீக சுகத்திலேயே மாட்டின் முடிக்கிறவா. அன்னைக்கு கூட சொன்ன பாருங்க, உடலுக்கே நைந்து நைந்து அப்படின்னுட்டு, பெண்டிரா சுகங்களைப்பான் பெரியதோரிடம் போய் கொண்டு ஒண்டிரா கிடக்கும் போது உடலுக்கே நைந்து நைந்து அப்படிங்கிறார். எப்பொழுதும் உடம்பு உடம்பு உடம்பு, இந்த பிரகிருதி சம்பந்தத்திலேயே மாட்டின் ஒழிக்கிறவன். அதனால போக்திருபாவம் இருக்கு. ஆகையினால இந்த விஷய சுகத்திலேயே போனான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு ஆத்ம சாட்சா்காரம்ன்றது பிரகாசிக்காதான். அதனால அவனோட விழிப்பா இருக்க முடியல, இருட்டுலதான் அவன் இருக்கான். அஜ்ஞான அந்தகாரத்துல அவன் மாட்டின் முழிக்கிறான், அஜ்ஞானமாகிற அந்தகாரம் இருட்டு அதுல முழிச்சுட்டு இருக்க மாட்டின் இருக்கான் அவன். அதனால அவனுக்கு ஆத்ம சாட்சா்காரம் தெரியல. அதே எஸ்யாம் ஜாகிரதி பூதானி, இந்த ஜீவராசிகள்லாம் எதுல முடிச்சுட்டு இருக்குது, விஷய சுகத்துல முடிச்சுட்டு இருக்குது. அந்த சமயத்துல இந்த யோகி இருக்கானே, சா நிஷா பஷ்யதோ முனேகே, அவனுக்கு அதுதான் இருட்டு. அவனுக்கு இந்த லௌகிக சுகங்கள்லாம் தெரியவே தெரியாது, அவனுக்கு தெரியவே தெரியாது, அதெல்லாம் அவன் பார்க்கவே மாட்டான், அவனுக்கு பிரகாசிக்கிறது இல்லை. ஏன்னா அவன் ஆத்மானுபூதியில இருக்கான், அவன் ஆத்மானுபூதியில இருக்கான். கீதா பகவத்கீதையும் கீதா பாஷ்யமும் சாஸ்திரிய சந்திரிகன் சேவிக்கிறவாளுக்கு மீதி எந்த கிரந்தங்கள்லயும் உற்சாகம் வராது. சாஸ்திரிய சந்திரிக சுவாமி தேசிகன் அப்படி கொற்றார், அப்படியே என்ன பூர்வமான விஷயங்கள். அதனால இதுக்கு அடுத்த ஸ்லோகத்தையும் அற்புதமா சாதிக்கிறார். ஒவ்வொன்னா சொல்லிட்டு போனாக்கா இது கீதா பாஷ்ய காலக்ஷேபம் ஆயிடும். அதனால ஆச்சரியமான விஷயங்கள். அதனால போக்திருபாவம்ன்றது இந்த பிரகிருதி சம்பந்தமா மாட்டின் முடிச்சோம்னாக்க நமக்கு அனீஸ்வரத்துவம் வரும். கர்ம விஷயத்துல இருக்கிறதுனால அனீஸ்வரத்துவம், அனீஸ்வரத்துவம் இருக்கிறதுனால போக்திருபாவம் வந்துடும். போக்திருபாவம் வந்துட்டோம்னாக்க கஷ்டப்பட்டுட்டேதான் இருக்கணும். அப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறதுனால நம்ம வே நாம வேறையா இருக்கோம், பரமாத்மா வேறையா இருக்கோம். அப்படி இருந்து ரெண்டு பேருக்கும் எப்படி காரிய காரண பாவம் வரும்? அது வரவே வராதே. அதை இங்க சொல்ற பத்யதே போக்திருபாவாத்யாதே. ஆகையினால பிரபஞ்சமும் பரமாத்மாவும் வேற வேற சொரூப சுவாவங்களை உடையவர்கள். ஆகையினால காரிய காரண பாவம்ன்றது ரெண்டுத்துக்கும் வராது. பரமாத்மா காரணம், இந்த பிரபஞ்சம் காரியம் வராது. அப்படின்னா என்ன சொல்லணும்? சலக்ஷணமா ஒரே மாதிரி இருக்கிறதுன்றது சாங்கியம் சொல்லக்கூடிய பிரதானமும் இந்த பிரபஞ்சமும். அது ஸ்ருதியும் சொல்றது. அதனால அவைகளுக்குள்ளதான் காரிய காரண பாவம் வரும். அப்படின்னுட்டு இந்த முதல் சூத்திரத்துக்கு அர்த்தம். அதன்பேர நாம கேள்வி கேட்கணும். அப்போவ அகாமயந்த சம்பிரதிவியப்ரவீத், இப்படி எல்லாம் வாக்கியங்கள் இருக்கு. இந்த ஜலங்கள் இருக்கே தீர்த்தம், அது என்ன பண்றதோ அகாமயந்த, அது ஆசைப்பட்டது, அது சங்கல்பித்தது, அப்படி எல்லாம் வாக்கியம் இருக்கு. சம்பிரதிவியப்ரவீத், பிரதிவியானது பேசித்து சொல்லித்து, அப்படி எல்லாம் வாக்கியம் இருக்கே. இந்த மாதிரி வாக்கியங்கள்ல பிரதிவி முதலானதுக்கெல்லாம் கூட பேசுறதுன்னு ஒண்ணு இருக்குது. இந்த பேசுறதுங்கிறது ஞானம் வந்தா தானே பேச முடியும். பைத்தியக்காரன் கூட ஏதோ பேசணும். பைத்தியக்காரன் ஏதாவது பேசினா கூட அவனுக்கு அவனுடைய ஞானம் எவ்வளவு வேலை செய்யறதோ அவ்வளவு பேசுறான். அதனால இத மாதிரி எல்லாம் இருக்கே, ஞான காரியம்ன்றது இந்த பிருத்திவி முதலானவர்களுக்கெல்லாம் கூட இருக்குது. நீ எதை அச்சேதனன்னு சொன்னையோ அந்த அச்சேதனம் கூட பேசுகிறது. ஜலம் கூட ஆசைப்படுறது, சங்கல்பிக்கிறது, அப்படின்லாம் இங்க வாக்கியம் இருக்கே. இப்ப இந்த வாக்கியங்கள்லாம் சேதன காரியத்தை தானே சொல்லியிருக்கு. அதனால அது இல்லைன்னு எப்படி நீ சொல்ல முடியும்? ஆக தஸ்மாத் அவிஞ்ஞானஞ்சே இத்தியாதது அன்யபரம், வேற அர்த்தம் இதுக்கெல்லாம். இது என்னன்னா, யாதவ பிரகாஷர் வந்து ஒரு பட்சம் சொல்ற, இத ஸ்ரீபாஷத்துல அனுவாதம் பண்ற. அது யாதவ பிரகாசம் சொல்றது சாங்கியம் கண்டனம் பண்றோம், அது நமக்கும் அது உச்சிதம், நாமளும் கண்டனம் பண்றோம். இத வர்ணா சொல்ற யாதவ பிரகாச, இந்த பிரபஞ்சம் இருக்கே இந்த அச்சேதனத்துக்கு கூட ஜீவன் உண்டு, அது வெளியில தெரியல, வெளியில தெரிய மாட்டேன்றது. வெளியில தெரியாததுனால நமக்கு வந்து சைதன்யம், அதுக்கு ஞானம் இருக்குன்னு நமக்கு தெரியல. ஆகையினால அவ அந்த அச்சேதனத்துக்கு கூட இதெல்லாம் உண்டு அப்படின்னு யாதவ பிரகாசருடைய பட்சமா இருக்கு. அது பாஷ்யக்காரருக்கும் திருவள்ளுவர் வகுப்பு கிடையாது. ஏன்னா அச்சேதனம்னு ஏன் பேரு? சேதனம்னாலே சைதன்ய விசிஷ்டம்னு அர்த்தம். அச்சேதனம்னா சைதன்ய விசிஷ்டம் அல்லாதது, ஞானமற்றதுன்னு அர்த்தம். ஞானமே இல்லாத ஒரு வஸ்துவுக்கு ஞானம் இருக்கு, அது வெளியில தெரியல அப்படின்னு நீ சொல்றவர் இந்த பட்சத்தை எப்படி அங்கீகரிக்க முடியும்? அத ரொம்ப நீச்சமா பரிகாசம் பண்ற பெருமானார். அதாவது சாங்கியன் முகமாக யாருக்கு ஒண்ணு இல்லவே இல்லையோ, இல்லாத ஒண்ணுத்து இருக்கிறதா நீ வந்து சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? மலடிகள், மலடிகளுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு இது நடத்தினாலும், மலடிகளுடைய அதாவது குழந்தையே பெற்றுக்கிறதுக்கு சாமர்த்தியம் இல்லாதவா திரைகள் சில பேர், அவளுடைய பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டாலும் சம்மேளனம், அதுல எங்க அம்மா பிரசவ சக்தி எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு அவ பேசினா, இதெல்லாம் அசம்பவம், சம்பவிக்கவே சம்பவிக்காதது. சம்பவிக்கவே சம்பவிக்காத விஷயத்த சொன்னா அதை எப்படி பரிகசிப்போமோ அந்த மாதிரி நீ சொல்றது, அது இப்ப இங்க ஆக்ஷேபம். ஏன்னா இத மாதிரி ஒரு பிருத்திவி பேசித்து, ஜலம் பேசித்து, ஜலம் சங்கல்பிக்கிறது அப்படின்னு சொன்னா ஒரு அச்சேதனமானது இதெல்லாம் பண்ணுமா, ஞான காரியத்தை பண்ணுமா அப்படின்னுட்டு, அது ஞான காரியம் இருக்கிறதுனால அது கூட அச்சேதனம் தான், அச்சேதனம் சொல்லக்கூடாது, அதுவும் சேதனம் தான். அதனால பரமாத்மாவும் பரம சேதனா இருக்கான், இவைகளும் சேதனமா இருக்கு, அதனால காரிய காரணமாக இருக்கட்டுமே அப்படின்னுட்டு ஆக்ஷேபம் இவெல்லாம் பண்றான். அது நமக்கு இது ஒத்துக்கிறது இல்லை, நாம ஒத்துக்கிறது இல்லை, நமக்கு அது சரியில்லை, நம்மளும் சரியில்லைன்னு சொல்ல. அதற்கு பதில் இப்போ அபிமானி வியபதேசஸ்து விசேஷானுகதிபியாம் அப்படின்னு சூத்திரம் இங்க. அபிமானி வியபதேசஸ்து, ஒவ்வொரு வஸ்துவுக்கும் அபிமானி தேவதைன்னு ஒண்ணு உண்டு. அந்த அபிமானி தேவதை தான் இங்க பிருதிவி பேசித்து ஜலம் சங்கல்பிச்சது எப்படின்லாம் சொல்றதெல்லாம் அபிமானி தேவதை சொல்றதுதான். இத வந்து ஒரு அச்சேதனம் சொன்னதெல்லாம் கிடையாது, ஒரு அச்சேதனம் பேசிச்சுலாம் இங்க சொல்லல. இங்க சொல்றது என்னன்னாக்கா அபிமானி தேவதைகள் பேசினது. இந்த அபிமானி தேவதைன்னு சாங்கியன் சொல்றான். நம்ம சித்தாந்தத்துல என்னன்னாக்கா அது பரதேவதை தான், பரமாத்மா தான் எல்லாத்துக்கும் உள்ள போனன் இருக்கான் அப்படின்னு அர்த்தம் வச்சுட்டு இருக்க நம்ம சித்தாந்தத்துல. அது இருக்கு ஸ்ரீபாஷ்யத்துல, ருதப்பிரகாசிகள் சொல்றாரு. ஆகையினால ஒரு அச்சேதனம் பேசுறது அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னாக்க அபிமானி உபதேசம், அபிமானி தேவதையினுடைய பேச்சு அது. அந்தந்த வஸ்துவுக்கு ஒவ்வொரு தேவதை இருக்குது, அந்த தேவதை பேசுறது அப்படின்னு தான் அர்த்தம் பண்ணிக்கணும். வாக்கியம் அது மாதிரி இருக்கு, வாக்கியம் அது மாதிரி இருக்கிறதுனால அதை அப்படியே அங்கீகரிக்கணும். அத சொல்ற அபிமானி யுவதேசஸ்து. ஏன் அப்படின்னா விசேஷ அனுகதித்யாம், விசேஷம்னா விசேஷனமா இருக்கிறது, அனுகதினா பிரவேசிக்கிறது, அந்த பிரவேசம் உள்ள பொதுக்கிறது அப்படின்னு அர்த்தம். இத வந்து அபிமானி யுவதேசஸ்து தூ இருக்கு பாருங்க, துஷப்தா சோத்தியம் யாவர்த்தயதி. இவன் ஆக்ஷேபிச்சானோ இல்லையோ, ஒருத்தன் கேட்டான் இது மாதிரின்னுட்டு பிருதிவி பேசித்து அப்படின்லாம் இருக்கே அதனால அது கூட சேதனம் தானே அப்படின்னு கேட்டான். அந்த ஆக்ஷேபத்தை வியாவர்த்தேதி தள்ளுறது அது. ஏன்னா பிருத்திவியாதி அபிமானி தேவதானாம் அயம் வியபதேச, பிருத்திவி முதலான அச்சேதனங்கள் அது அதுக்கு ஒரு அபிமானி தேவதை இருக்கு, அந்த தேவதையுடைய பேச்சுதான் இது. குதோகம்யதே எப்படி தெரியும் உங்களுக்கு இது அப்படின்னாக்க விசேஷ அனுபதிபியாம், விசேஷ அப்படின்னா விசேஷனம் அப்படின்னு. ஏன்னா அங்க வாக்கியம் அந்த அகம் இமா திஸ்ரோ தேவதா அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாகரவாணி. நம்ம சொல்றோம் அக்னி தேவதை பேசிட்டு பிருதிவி பேசுறது, வருணன் பேச ஜலதேவதே வருணன் அவன் பேசுறான், இந்த மாதிரிலாம் சொல்றமே அதெல்லாம் இருக்கோ அந்தந்த தேவதைகள்னு அர்த்தம் அதுக்கு. ஏன்னா சொல்றது அங்க வாக்கியம் இந்த பரதேவத்தை வந்து சங்கல்பிக்கிறதும் அந்த ஆச்சரியமா சொல்றதும் அது அந்த ரிஷேணு கம்பாயாம் அப்படின்னு அனுசாசனம். அந்த என்ன ஐயோ அப்படின்னு சொல்றோம் பாருங்க தமிழ்ல, அத மாதிரி அந்த ஐயோன்றது மூணு நாலு விஷயத்த சொல்லலாம். சந்தோஷமா சொல்லலாம் ஐயோன்னு, ஆச்சரியமா சொல்லலாம் ஐயோன்னு, கருணையா கருணையோ இருக்கிற காருண்ய வரதை மனசதை அப்ப சொல்லலாம், அதே மாதிரியாக கஷ்டப்படச்ச சொல்லலாம். இங்க பரமாத்மா வந்து முதல்ல கஷ்டப்படுறோம், ஐயோ இந்த ஜீவராசிகள்லாம் கஷ்டப்படுறதே, இதுங்கெல்லாம் வந்து உபாயத்தை அனுப்பிக்காம அச்சேதன பிராயமா இருக்கேன்னு கஷ்டப்பட்டான். அந்த கஷ்டப்பட்டதுனால அவனுக்கு தய வந்தது, அந்த கருணையும் வந்ததுனால அவன் இந்த காரியத்தை பார்க்கறான். அதுக்குன்னு ஆச்சரியமான சிருஷ்டியை நான் பண்ண போறேன் அப்படின்னு ஆச்சரியமா சிருஷ்டி பண்றான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஆனந்தமா இருக்கான். என்ன ஆனந்தம், லட்சம் பேரை சிருஷ்டிச்சா கூட ஒத்தனாவது உபாசனத்தை அனுப்பிப்பானோ இல்லையோ, எத்தனையோ ஜீவராசிகள் அதுல ஒரு பத்து பேர் வேதாந்த வாசிக்க மாட்டாளா, பத்து பேர்ல ஒத்தனாவது பெருமாளை சேவிக்க மாட்டாளா, எப்பேற்பட்ட விஷயம் அதுலாம். அதுவே அவனுக்கு சந்தோஷமா இருக்கான். கீதையில அவர் சொல்ற பெருமாளே இவரே ரொம்ப விரலால இந்த பக்தி யோகம் இருக்கே பெருமாள் காலத்துல ரொம்ப விரலாடா ஆயிட்டா, நிறைய பேர் இல்ல யோகம் பண்றவாளே இல்லையே அப்படின்னு பெருமாள் கஷ்டப்பட்டுகிற அவருடைய காலத்துல தோப்பனை கொடுத்துறேன். அதனால அவருக்கு சந்தோஷம், ஒத்தம் வந்தா கூட சந்தோஷம். ஏன்னா ஐயோ அப்படின்னாக்க லோகத்துல அப்படி இருக்கே, ஐயோ அவன் கஷ்டப்படுறானே, ஐயோ அப்படின்னு அவனுக்கு தய அவன்கிட்ட வருது, ஐயோன்னு சொல்லி சொல்றான் அவன். அந்த மாதிரி ஆச்சரியப்படுறான் ஒருத்தன், ஐயோ அப்பெரிய வாயகங்கள் என்னை பேரணி செய்தனவே அப்படின்னு அமரநாதிபுரம் சொல்ற, அப்பெரிய வாய் நீண்ட பெரிய வாயகங்கள் என்னை பேரணி செய்தவே அப்படின்னு ஐயோ அப்படின்னாக்க எவ்வளவு ஆச்சரியமா இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு அழகா, இப்படிப்பட்ட ஒரு அழகா பெருமாளுடைய திறமையை நீ திருக்கண்கள் அப்படி இருக்கே அப்படின்னு, ஐயோ நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சந்தோஷமா ஒருத்தன் சொல்றான். என்ன இந்த ஐயோங்கிறது எத்தனை அர்த்தத்துல வருது அது? அதனால அத மாதிரி ஹம்ச அகம் அப்படின்னு அந்த பரதேவத்தை வந்து சங்கல்பிக்கிறது. இமாஸ்திஸ்ரோ தேவதா, இமாஸ்திஸ்ரோ தேவதான்னா பிருத்திவி ஜலம் தேஜஸ், இந்த மூணு பூதங்கள், அந்த மூணு பூதங்களுள்ள நான் போயிடுறேன். எல்லாம் அணையனா ஜீவேனாத்தனானு பிரவிஷ்ய, அது உள்ள பொண்ணுண்டு நான் ஒரு பேர் வியாகரவாணின்லாம் அங்க வாக்கியம் இருக்கு. அதனால இந்த பரமாத்மா பரதேவத்தையே இது உள்ள வந்து பூந்துக்கிறது அப்படின்னு இருக்கே, அது இல்லைன்னு நீங்க சொல்ல வாக்கியம் நாங்க ஏதோ கற்பிக்கல, இதான் அனுபதி அப்படின்னா அனுப்பிரவேசம் அது இருக்கிறது. அதனால இது பிருத்திவியாதேகே தேவதா சப்தேன்னு விசேஷணம் திருஷ்யதே, தேவதா அப்படின்னு இந்த பிருத்திவிகள் எல்லாம் சொல்றது விசேஷணம். அந்த பிருத்திவி சப்தத்துக்கு தேவதா, தேஜ சப்தத்துக்கு தேவதா, ஜலத்துக்கு தேவதான்னு சொல்லப்படுறது விசேஷணமாக. அத மாதிரி சர்வாகவே தேவதாக அகம் சிரேயசே விவதமானா அப்படின்னு இருக்கு. அதாவது இந்த பிராண தேவதைகள்னா இந்த இந்திரியங்கள் இருக்கிற இந்திரியங்களுடைய தேவதைகள், 11 இந்திரியங்கள், அந்த மாதிரி பிராணன் முக்கிய பிராணன், இதுங்களுக்கெல்லாம் சண்டை வந்துருத்தும் பின்னாடி வரப்போறது. இதெல்லாம் சண்டை போட போறது, ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போடுறது, நான் தான் வசதி நான் தான் வசதி எல்லாம் சண்டை போடுறது. அப்போ இந்த தேவதைன்னு அங்க சொல்றது இந்த இந்திரியங்கள் முக்கிய பிராணன் மனசு இதெல்லாம் சண்டை போடச்ச அப்போ தேவதை அப்படின்னுட்டு விசேஷித்து சொல்றது இது. வேத வாக்கியமே அதை சொல்லிட்டு போறது அது. அதனால அம்சேயசே விபதமானாக வாதம் விவாதம் பண்ணிட்டு இருக்கலாம் இவைகள்லாம் இடிச்ச வாகாதி பிராண பர்யந்தஸ்ய ததா அனுகதி. வாகாதி பிராண பர்யந்தஸ்ய, இந்திரியங்கள் வாகிந்திரியத்துல இருந்து ஆரம்பிச்சு முக்கிய பிராண பர்யந்தம் ததா அனுகதி. அனுகதி அனுப்பிரவேசம் உள்ள பூந்துக்கிறது. என்ன அர்த்தம்? அக்ஞாதினா வாகாதி அனுப்பிரவேசோ திருஷ்யத்தை, ஒவ்வொரு இந்திரியங்களுக்குள்ளயும் அந்தந்த இந்திரிய தேவதைகள்லாம் உள்ள போந்துட்டு வருது, அதுதான் பேச வைக்கிறது. நம்ம கண்ணு கண்ணால பாக்கணும்னா கண்ணு உள்ள சூரியன் உட்கார்ந்துட்டு இருக்கான், ஆதித்யன் உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த மாதிரி வாயுன்னு சொன்னாக்க வாயு பிராணன்னாக்க வாயு உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான். இந்த மாதிரி சொல்லணும், அது சொல்றது இது. அக்னிர்வாக் பூத்வா முகம் பிராவிஷது, அக்னியானது வாக்பூத்வா வாகிந்திரியத்துக்கு தேவதையா மாறி முகம் பிராவிஷது, வாயால தானே பேசுறோம், அதனால அக்னி வாயில வந்து உள்ள உட்காந்து வாகிந்திரியத்துல உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னு அங்க சொல்றது அது. இதுல அக்னிமுகா தேவா அப்படின்லாம் சொல்றோம். அந்த அக்னி துவாரமா தான் தேவதைகள்லாம் எல்லாத்தையும் வாங்கிப்பான்னு சொல்றது, அது இந்த சம்பந்தம் இல்லை ஆனா பொதுவா சொல்றது. அதனால அக்னிர்வாக்பூத்வா முகம் பிராவிஷது, வாகிந்திரியம் வாக்கு பேசுறது, அந்த இந்திரியத்துக்கு அதிர்ஷ்டாஸ்திர தேவதை எது அப்படின்னாக்க அக்னி, அது உள்ள போகுதுன்றது அது பேசுறதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஆதித்ய சக்ஷுர்பூத்வா அக்ஷினி பிராவிஷது, ஆதித்யன் சூரியன் சக்ஷுர்பூத்வா கண்ணுக்கு தேவதையா மாறி, சக்ஷுரேந்திரத்துக்கு தேவதையா மாறி அக்ஷினி பிராவிஷது, கண்களுக்குள்ள பூந்துட்டாம. அந்த மாதிரி வாயு பிராணோ பூத்வா நாசிகே பிராவிஷது அப்படின்ட்டு இருக்கு. அதுலயும் பாருங்க இந்த இது வாயு இருக்கே வாயு தேவதை, அது பிராணனா உள்ள பூந்துன்றது, பிராணனா உள்ள போகுதுன்றது, அதாவது பிராணத்து பிராணத்துக்கு அதிர்ஷ்டான தேவதையா மாறிடுறது. அந்த மாதிரி மாறி அது நாசிக்கே பிராவிஷது, மூக்கு உள்ள போய் உட்காந்துருச்சது, மூக்கு உள்ள போய் உட்காந்துன்றதுனால நமக்கு சுவாசத்துக்கு முக்கியமான காரணம் வாயு தேவதை, பேச்சுக்கு முக்கியமான காரணம் அக்னி தேவதை, அந்த மாதிரி கண்ணாட பாக்குறதுக்கு எல்லாம் முக்கியமான காரணம் ஆதித்யநாயகர் தேவதை, ஏன்னா அந்தந்த இந்திரியங்களுக்கு அந்த தேவதைகள் எப்படின்னுட்டு ஸ்பஷ்டமா சொல்றதே. அதனால அனுப்பிரவேசம் இருக்கு தேவதா அப்படின்னுட்டு விசேஷ லட்சணி. ஜலம் சொன்னா ஜல அப் தேவத்தை, அந்த மாதிரி தேஜஸ் சொன்னாக்கா தேஜோ தேவதா. இத மாதிரி இருக்கு அந்த விசேஷம் இருக்கு. ஆகையினால இதுவும் இருக்கு, இந்திரியங்களுக்குள்ளெல்லாம் உள்ள போய் உட்கார்ந்து தேவதைகள், அதிஷ்டான தேவதைகள். ஆகையினால அபிமான தேவதைகள் தான் இங்க சொல்லப்படுறது. அவைகள் பேசுறதுனால இந்திரியமாகிற அச்சேதனம் பேசல, பிருத்திவியாகிற அச்சேதனம் பேசல. இந்திரியமோ பிருத்திவியோ எல்லாம் அச்சேதனங்கள் தான், அவைகளுக்கு அதிஷ்டான தேவதை மாத்திரம் சேதனங்கள். அதனால இது இல்ல, விரோதம் இல்ல. இவா யாதவ பிரகாசர் சொல்றதை கேட்டா என்ன ஆயிடும்னாக்கா, சேதனம் அச்சேதனம் விபாகமே இல்லாம போயிடும். எல்லாமே சேதனம் சொல்லிட்டாக்கா அப்ப என்னதான் நிக்கிறது, அதனால விபாகமே இல்லாம போயிடும். ஆகையினால இது வந்து அபிமான வியபதேசு விசேஷானுகதிபியாம் அப்படின்ற சூத்திரத்தினால அந்த யாதவ பிரகாசர் மதங்கள்லாம் கண்ணம்பட்டதா மாதிரி ஆயிடுது. இப்படி சேதனம் ஜீவன்கள், அச்சேதனம் இந்த பூமியில இருக்கக்கூடிய ஜட பொருட்கள், இவைகள்லாம் அசுத்தமாகவும் சிஞ்சித்தியனாகவும் அஜ்ஞமாகவும் எல்லாம் இருக்கு, நியாமியமாகவும் இருக்கு. ஆனால் பரமாத்மாவோ அப்படி இல்லை, அவன் சர்வஜ்ஞனா இருக்கான், ஹய பிரத்தனைக்கனா இருக்கான், தோஷமற்றவன். அவன் கல்யாண குணாகரன் அத்தாவா இருக்க முடியாது, ஏன்னா சாலக்ஷண்யம் இல்லை, வைலக்ஷண்யம் தான் இருக்கு. அதே பிரதானத்துக்கு வைலக்ஷண்யம் இருக்கு, சாலக்ஷண்யம் இருக்கு பிரதானத்துக்கு, பிரதானத்துக்கும் இந்த ஜெகத்துக்கும். அதே பரமாத்மாவுக்கும் அப்படின்னு நம்ம வேற தூஷணம் பண்றான் தர்க்கத்தை கொண்டு இந்த சாங்கியன். அதற்கு சமாதானம், திருஷ்யதேதோ அப்படின்னு சமாதானம். தூ அப்படின்றதுனால இந்த பூர்வபக்ஷியனுடைய சாங்கியனுடைய பூர்வபக்ஷமானது தள்ளப்படுகிறது. இது வந்து நீ சொல்றது ரொம்ப தவறு. ஏன் அப்படின்னா, சாலக்ஷண்யமா இருந்தாதான் காரணபாவம் வரும் அப்படின்றதுக்கு எங்கேயாவது ஒரு இது காமி, பிரமாணம் காமி. ஒரு நியமத்துக்கு, நியமம் இருக்குன்னு சொல்ல முடியுமா உன்னால? நியமம் இங்க இருக்குது, அது விலட்சணமா இருக்கிறது. ரெண்டுத்து கூட காரிய காரணமாகவும் லோகத்துல இருக்கு. அது ஏன்னாக்கா மாக்ஷிகங்கள், மாக்ஷிகம்னாக்கா ஏற்கனவே சொன்ன பாருங்க, தேனடை அப்படின்னு சொல்றோம். அது இருக்குதே, அதிலிருந்து திரவி முதலானவைகள்லாம் உண்டாகிறது. சில பேர் மாக்ஷிகம்னாக்கா தேன் சொல்றா, சில பேர் தேனடை அப்படின்னு சொல்றா, ஏதோ ஒண்ணும். அது அசேதனம், அதிலிருந்து கிருமிகள் எல்லாம் உற்பத்தி ஆகிறது. அத லோகத்துல பாக்குறோம். அப்படி பாக்குறதுனால சாலக்ஷண்யங்களுக்குள்ள, சலக்ஷணமா இருக்கிறவைகளுக்குள்ளதான் காரிய காரண பாவம் எப்படி நியமம் சொல்ல முடியும். அதுல அச்சேதனாம்சத்துல உண்டிதான் அந்த காரிய காரண பாவம், அங்க கூட சேதனாம்சத்துல இல்ல. ஏன்னா சேதனமானவன் நித்தியன் அப்படின்றதுதான் சித்தாந்தம், சேதனமானவன் நித்தியம் அப்படின்றது சித்தாந்தம். சாங்கியனா அதை ஒத்துக்கிறான், நாமளும் ஒத்துக்கிறோம், எல்லாரும் ஒத்துக்கிறோம். அப்ப நித்தியமா இருக்கிறதுனால அந்த நித்தியமான ஒரு கிருமி, ஒரு கிருமி இருக்கு. அது மாதிரி ஒரு இது இருக்கு, விருச்சிகம் தேள் இருக்கு, அதெல்லாம் அந்த உடம்போட கூடின ஒரு ஜீவன் தானே. அந்த ஜீவன் நித்தியம், ஜீவன் நித்தியமா தான் இருக்குது. ஆனால் அந்த உடம்பு இருக்கே அச்சேதனம், அதுதான் காரிய காரணமாகும். அங்க சாணியிலிருந்து இது உண்டாகிறது, தேனி தேள் உண்டாகிறதுனாக்கா தேள் உடம்புக்கு தான் அது காரணமா இருக்கே தவிர்த்து தேளுக்கு காரணம் இல்லை. ஜீவன் இருக்கே, ஜீவனுக்கு காரணம் இல்லை, ஏன்னா ஜீவன் நிச்சயமாச்சு அப்படின்னு சொன்னாக்கா அதனால சாலக்ஷன் இல்லையே அப்படின்னாக்கா. அப்ப இவர் என்ன கேக்குற, சரி நீ சொல்றதே நாங்க ஒத்துக்கிறோம் அப்படி சொன்னாக்கா இந்த காரிய காரணமாகவும் சலக்ஷணம்ன்றது எப்படி வரும்? நீ தான் சொன்ன, இப்போ சலக்ஷணமா இருந்தா தான் காரிய காரணமாக வரும் நீ சொன்ன இல்லையோ? அதுதான் இல்லையா நான் எடுத்தேன். இப்போ இன்னும் எதா கதஞ்சிட்டு தான் நீ சொல்ல முடியா இருக்கு. இப்போ இப்ப அந்த கோமையும் அதுல இருந்து விருஷ்டிகம், அந்த விருஷ்டிகத்தினுடைய உடம்பு தான் உற்பத்தி ஆகுதுன்னு சொன்ன, அந்த ஜீவன் எங்கே உள்ள போந்தது வந்து? இப்போ நம்ம மனுஷியா எப்படி இருக்கும், ஒரு புருஷன் ஒரு ஸ்திரீ அவளுடைய சேர்க்கை, அந்த சேர்க்கையினால கர்ப்பாதானம் கர்ப்பம் தரிக்கிறது, அதன் பிறகு 10 மாசம் அவள் சுமக்கிறா, அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிறது அப்படின்னு சொல்றோம். அதனால இந்த இடத்துல ஒரு கிரமம் இருக்கு. ஆனால் ஏன்னா அதை வந்து 3வது அத்தியாயத்துல சொல்ல போறது. ஆனால் ஒரு இது இருக்குது கிருமி, அந்த கிருமி எப்படி உற்பத்தி ஆச்சு, கிருமி எப்படி வெளில வந்தது, ஏன்னா அதனுடைய சுரூபம் எங்கே வந்தது? பெரும் கோமயம் தானே, அது மாதிரி ஒரு மாக்ஷிகம் தானே, அதுல எப்படி அது வந்தது? நீ எதா கதஞ்சது சொல்லணும், எதா கதஞ்சது சொன்னாக்க அது எனக்கும் உண்டோ இல்லையோ? ஏன் நானும் சொல்லுடைய சித்தாந்தம், நானும் அந்த மாதிரி எதா கதஞ்சது சொன்னாக்க எல்லாமே சரின்னு ஆயிடும். அது மாத்திரம் இல்ல, ஏதாவது ஒரு விதத்துல சாலக்ஷண்யம் இருக்கும். நம்ம மனுஷாலே இருக்கும், தேவதத்தன் இருக்கான் எகிதத்தன் இருக்கான், ரெண்டு பேருக்கும் சாலக்ஷண்யம் இருக்கான்னு கேட்டா ஏன் இல்ல? ரெண்டு பேருக்கு ரெண்டு கண்ணு இருக்கு, ரெண்டு காது இருக்குது, ஒரு மூக்கு இருக்கு, ஒரு வாய் இருக்கு, 32 புள்ள இருக்கு, ரெண்டு கை இருக்கு, இதெல்லாம் சாலக்ஷண்யம் தான். அதுக்கு ரெண்டு பேரும் ஒன்னா ஆயிடுவாள. அது மாதிரி அப்படி சொன்னாக்க எல்லாம் எல்லாத்திலிருந்து சாலக்ஷண்யம் அப்படின்னு உற்பத்தி ஒத்துக்கும்படியா ஆயிடும். அது கிடையாது, ஒரு நியமம் இருக்கு, அந்த நியமத்தை வச்சுட்டுதான் சொல்லணும் அது. அதனால நியதின்றது ஒரு தனி மாதிரி சொல்லணும். ஆனால் இந்த பிரபஞ்ச விஷயத்துல அது மாதிரி இல்லை. ஆகவே நீ சொல்ற பிரகாரம் பார்த்தாக்கா சர்வாத்மனா சாலக்ஷண்யம் ஒத்துக்கணும். அந்த சர்வாத்மனா சாலக்ஷண்யம்ன்றது ஒரு கோமயத்திலிருந்து விருச்சிகம் உற்பத்தி ஆகத்தே இல்லை, ஒரு மாக்ஷிகத்திலிருந்து இது உற்பத்தி ஆறுது கிருமி அதுலயும் இல்ல, சர்வாத்மனா சாலக்ஷண்யம் இல்ல, எதா கதஞ்சதுதான் சாலக்ஷண்யம் இருக்கு. அதை நீ ஒத்துட்டேனாக்க அப்ப எல்லாமே எல்லா வஸ்துலிருந்து உற்பத்தி ஆகட்டமே அப்படின்னா கேள்வி வரும். ஆகையினால சலக்ஷணம்தான் காரிகாரண பாவத்துக்கு பிரயோஜகம் அப்படின்றதுக்கு நியத்தி சொல்லாத அப்படின்னு சாதிக்கிறார். திருஷ்யதேது சப்த பக்ஷம் யாவர்த்தியது, ஏன்னா மாக்ஷிகாதிபியா விலக்ஷணானாம் கிருமியாதீனாம் உற்பத்தி திருஷ்யதே, தேனடையனவோ அல்லது கோமையும் இவைகளிடமிருந்து ஒரு விருஷ்டிகமோ அல்லது கிருமிகளோ இவைகள்லாம் உற்பத்தி ஆகிறது அது தெரியறதே. அதனால பிரம்ம விலக்ஷணாபி ஜெகதா காரியத்துவம் சம்பவதி, நீ லௌகிக பிரமாணம் காமிச்ச நானும் லௌகிக பிரமாணம் காமிக்கிறேன். வைதிக பிரமாணம் நீ விஜானம் நானும் சத்தேதம் தருகி அவ்யாகிருதமாசீர் சதேவ சௌமியாசீர் ஏகமேவா தீயம் அந்த மாதிரி வாக்கியங்களை நான் காமிச்சிருவேன். ஆனால் நீ உன் வழியிலேயே நான் வரேன், நீ லௌகிக உதாரணம் காமிச்சேனாக்க நானும் லௌகிக உதாரணம் காமிக்கிறேன். அதனால சாலக்ஷண்யன்றது காரிகாரண பாவத்துக்கு பிரயோஜகம் கிடையாது அப்படின்னு நீங்க சொல்றது. அத பிரம்ம விலக்ஷணாபி பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்ட ஜகத, ஜகத்துக்கு சத்காரியத்துவம் சம்பவதி, பிரம்ம காரியத்துவம் பிரம்மத்துக்கு இதெல்லாம் காரியமாகுது அப்படின்றது சம்பவிக்கும் அப்படின்னு சாத்தியம் முடிச்ச இந்த சூத்திரத்தினால. சத்காரியவாதம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா காரியகாரணம் சொல்றம் சொல்றோம், ஒரு மண்ணு அதுல இருந்து கடம் உண்டாகுது, அந்த மாதிரி ஒரு தங்கம் அதுல இருந்து ஆபரணம் உண்டாகுது, இது பரஸ்பரம் காரியகாரணமாக இருக்கு. எப்படி சத்காரியவாதம் மண்ணுதான் ஆகையினால லோகத்துல வந்து சாங்கியம் இருக்கும். இந்த சத்காரியவாதமானது விரோதத்து விரோதம் வந்துருச்சு. நீங்க என்ன சொல்றீங்க இப்போ, விலட்சணமா இருக்கிறதுக்கு கூட காரிய காரண பாவம் வரும் அப்படின்னு தான் சொன்னீங்க. நீங்க சித்தாந்தி சொன்னான், நம்ம பாஷ்யக்காரர் அதாவது சூத்திரக்காரருடைய திருவுள்ளது சாதிக்கிறார். என்ன அப்படின்னாக்கா விலட்சணமா இருக்குது. எதுக்குள்ள விலட்சணம்? இந்த பிரபஞ்சமும் இந்த ஜெகத்தும், அத மாதிரி மாக்ஷிகமும் கிருமியும் கோமயமும் விருச்சிகமும், இத காரிகாரண பாவத்துல பரஸ்பரம் வேறுபட்டவைகள் சுரூப சுபாவத்தினால, அவைகளுக்கு கூட காரிகாரண பாவம் உண்டு அப்படின்னு நீ சொன்ன. அப்படி சித்தாந்தி சொல்லிட்டாக்கா அப்ப சத்காரியவாதம் போயிடுச்சே. காரணம் காரியமும் ஒண்ணும் தானே சொல்றது சத்காரியவாதம். மண்ணில இருந்து கடை உண்டாருது அப்படின்னா காரிகாரண பாவம் சத்காரியவாதமா இருக்கு. நீ அதை ஒத்துக்கல. இருக்கும் பௌத்தன் சொல்ற மாதிரி, நையாயகன் சொல்ற மாதிரி அசத்காரியவாதம் ஆயிடும். அசத்காரியவாதம் ஆயிடும், சத்காரியவாதம் இல்ல. இது அசத்காரியவாதம் ஆயிடுமே. இதுக்கு என்ன சொல்றது? அவன் கேக்குறான், அசதி சேத்து பிரதிஷேத மாத்திரத்வாத் அசத்காரியம் வந்துருமே தானே நீ கேட்ட. இங்க பாரு, நாங்க சத்காரியவாதிகளே, அசத்காரியவாதத்தை நாங்க ஒத்துக்கல, சத்காரியவாதம் தான் நாங்க ஒத்துன்னு இருக்கோம். ஆனால் நீ சாலக்ஷண்ய நியமம் சொன்ன பத்தியா, அந்த சாலக்ஷண்ய நியமத்தை தான் நாங்க கண்டனம் பண்றோம். சாலக்ஷண்ய நியமத்தை கண்டனம் பண்றோம், அவ்வளவுதான். பிரதிவேத மாத்திரத்துவார் நியமத்தை நீ சொன்னியானாக்கா சத்காரியவாதத்தை நாங்க இதுவே திரஸ்கரிக்கல, அதை அங்கீகரிக்கிறோம். அதுதான் இது சத்காரியவாதம்ன்றதுதான் இது சித்தாந்தமே. அதை மீறி நாங்க சொல்ல போறது இல்லை. அதனால விலக்ஷணங்களுக்குள்ள காமிக்கிறோம், காரிய காரணமாக இருக்குன்னு காமிக்கிறது நீ சொன்னதை கண்டனம் பண்றதுக்கு போதும். நீ ஒரேடியா நியமம் சொன்ன, அந்த நியமம் கூடாது அப்படின்னு சொல்றதுதான் எங்களுடைய உத்தேசம். பிரதிவேத மாத்திரத்துவம் அந்த நியமம் சொன்னீங்க, அதனுடைய பிரதிவேதம் ஒண்டிதான் நாங்க பண்றோம். வசதாக எங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னாக்க, சாலக்ஷண்யம் தான் இருக்கு காரிகாரண பாவத்துல. பரமாத்மாவுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் சாலக்ஷண்யன்றது இருக்கு, அதுதான் நாங்க சொல்றோம். அது சர்க்காரிவாத வரையும் தான் போகணும் அப்படின்னு நீங்க சாதிக்கிற இந்த சூத்திரத்துல பாருங்க, அசதி என்ன பிரதிஷேத மாத்திரத்வே காரியத்துக்கு காரணத்தை காட்டிலும் வைலட்சண்யம் விலட்சண திரவியம் விலட்சணமான திரவியம் அசத்காரியவாதத்தை ஒத்துண்டதா ஆயிடும். அசத்காரியவாதத்தை ஒத்துண்ட சதாசதி சர்வம் கல்விதம் பிரம்ம அப்படின்னு சொல்லிடுத்து சாமான சொல்றது. பிரம்ம சர்வம், சர்வம் கழு பிரம்ம கழு சர்வம், பிரம்மன் தான் அனைத்துமே, எல்லாமே பிரம்மன் தானே அப்படின்னு நீங்க சொல்றது அது சாமான அதிகாரியம் இருக்கு. இந்த சாமான அதிகாரியத்துக்கு விரோதம் வந்துடுறதே. உரடர் சொன்ன சாமான அதிகாரியம் இந்த பிரபஞ்சமே பிரம்மன் தான் அப்படின்னு சொன்னாக்க பிரம்மத்துல பிரபஞ்சம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப சத்காரியவாதம் காரணத்துல காரியம் இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் சத்காரியவாதம். அது இப்ப விரோதமா போயிடுச்சேன், ஏன் அது விலக்கணம் நீ சொல்லிட்டியே அப்படின்னு கேள்வி. அதனால சாமானாதிகரன் வியபதேஷோ ந கடதே, அது பொருந்தாதே. ந கடதே பிரம்ம இதம் சர்வம், சர்வம் கழு இதம் பிரம்ம, சர்வம் இதம் பிரம்ம கழு. இதோ இப்ப பாக்குறேன் பிரபஞ்சம் இது அனைத்துமே பிரம்மன் தானே அப்படின்னு இருக்குங்க. அதனால அந்த சமானாதிகரணத்துக்கு வராம போடும், சத்காரியவாதம் வராம போயிடும். இது சே தன்ன இப்படின்னு கேட்டாக்க அது இல்லை, சரியில்லை. நாங்க அத மாதிரி சொல்லல. என்ன சுவாரஸ்யம், சாங்கியரும் சத்காரியவாதத்தை ஒத்துட்டிருக்கான், நம்மளுடைய சித்தாந்தமும் சத்காரியவாதம் தான், அத்வைதிகள் கூட சத்காரியவாதம் தான் ஒத்துட்டிருக்கா. ஆனா இதுல என்ன பேதம் அப்படின்னா, அத்வைத சாங்கியம் சொல்றது காரணத்துல காரியம் இருக்கு, ஆனால் அது வெளியில வரல, தெரியல. ஒரு உதாரணம், எள்ளு இருக்கு சிலம், அந்த எள்ளுல எண்ணெய் இருக்கா இல்லையா? எள்ளுல எண்ணெய் இருக்கவேதான் எள்ளுல இருந்து நல்லெண்ணெய் உண்டாருது. அது மாதிரி வேர்க்கடல் இருக்கு, கிரவுண்ட் நட்டு கடலை, அந்த கடலையில கடலக்கார வந்து எண்ணெய் இருக்கு, அதனாலதான் கடல எண்ணெய் உண்டாருது. இப்படி அதுல எண்ணெய் இருக்கு, இருக்கிற எண்ணெயானது முதல்ல நமக்கு தெரியல, அதுக்கு காரக வியாபாரம் இருக்கு, வேணும். காரக வியாபாரம்னா என்ன? அத செக்குல ஆட்டுறது, எள்ள போட்டு ஆட்டுறது, கடலை வேர்க்கடலை ஆடுறது, தேங்காய் ஆடுறது, இப்படி எல்லாம் ஆட்டினாதான் வருது. அது அந்த மாதிரி இன்னொரு உதாரணமும் சொல்ற, மரக்கட்டை இருக்கு, மரம் இருக்கு, மரத்துக்குள்ள நெருப்பு இருக்கு, அந்த மரத்துல நெருப்பு இருக்கவே தான் மரத்துல இருந்து நம்ம அடுப்புல வச்சோன்னா எரியிறது. அது முதல்ல அங்க காரக வியாபாரம் இல்லை, அது எரிக்கிறதுக்கு ஒரு இது இல்லை, ஒரு சாமகிரி எதுவும் பண்ணல. அந்த சாமகிரி வந்துட்டோம்னாக்க மரம்னா எரிய ஆரம்பிச்சுடுறது. அதனால மரத்துக்குள்ள தாறு வண்ணிவது, திலத்தயிர் அவது, தாறு வண்ணிவது அப்படின்லாம் சொல்லுவோம். அதனால திலத்துல என்ன இருக்கு அது வெளியில கொண்டு வரணும், முதல்ல வெளியில தெரியல. அப்ப காரக வியாபாரம், நம்ம வந்து அந்த செக்கெல்லாம் ஆட்டிக்கிட்டு நம்ம எடுத்துன்னு வரோம், அதை கொண்டு வந்து எல்லாம் பண்ற முடியும். அப்படி பண்றதுனால அது என்ன வெளிப்படுறது. அதனால காரணத்துல காரியம் இருக்கு, இது சாங்கியன் சொல்றது. அத்வைதிகள் என்ன சொன்னா, அவனும் சத்காரியவாதத்தை ஒப்புக்கிறார். அவன் சொல்லச்சு, அத்வைதிகள் சொல்லச்சு, இந்த பிரம்மமே பிரபஞ்சம்தான், பிரம்மம் தான் அஜ்ஞானத்தினால பிரபஞ்சமா மாறிடுச்சு, அதனால சத்காரியவாதம், அஜ்ஞானத்தினால ஒரு பிராந்தி கல்பிதம், பிரம்மமே தன்னை வந்து அஜ்ஞானத்தினால இந்த பிரபஞ்சமா பார்த்தது அப்படின்னு அவ சொல்ற, அது சத்காரியவாதம். அவ நம்ம சித்தாந்தமும் அப்படி இல்லை, நிலைகளுடைய அவஸ்தா பேதம். அதனாலதான் அது அழகான சொல்ல போற பின்னாடி. இப்ப என்னன்னாக்கா, ஒரு மண்ணு கடமா மாறுறது, அந்த கடம் உடஞ்சு எடுத்தோன்னா கபாலமா மாறுது, கபாலம்னா கபாலிக்கை, கபாலிக்கை உடஞ்சோட சூர்ணமா போயிடுறது, திருப்பி மண்ணா மாறிடுறது. அந்த மாதிரி அவஸ்தா பேதங்கள் தான் நம்ம சித்தாந்தத்துல சத்காரியவாதம். இததான் நியாய சித்தாந்தத்துல சொல்ற. திரவியம்னா என்னன்னா உபாதானம், திரவியம், திரவியம்னா அது உபாதான காரணமா இருக்கும். அப்படின்னு அந்த உபாதானம்னா என்ன அர்த்தம், அவஸ்தாசிரிய உபாதானம் அப்படின்ட்டு நியாய சித்தாந்தம். அவஸ்தைகளுக்கு ஆசிரியமா இருக்கு, நிலைகளுக்கு எல்லாம் ஸ்டேட்டஸ், அதுக்கு ஆசிரியம், அது உபாதானம் அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார் தேசிகம். ஆகையினால இந்த நிலைகள் எல்லாம் மாறிண்டே போகுது, ஃபர்ஸ்ட் ஒண்ணுதான், நிலைகள் மட்டும்தான் மாறிட்டு அப்படி மாறுறதுனால இது வந்து காரியகாரணபாவம்னு சித்திக்கிறது, சத்காரியவாதம். அதனால நாங்களும் சத்காரியவாதத்தை தான் ஒத்துருக்கோம். ஆனா நீ வந்து சலக்ஷணங்களுக்குள்ளதான் காரண காரியகாரணபாவம் வரும்னு சொன்னேன், அதைதான் நாங்க கண்டனம் பண்றோம். அத சொல்ற, தன்ன காரிய காரண யோகோ சாலக்ஷண்ய நியம பிரதிபேத மாத்திரத்வாத் அஸ்மாபிகி பூர்வம் அபிஹிதஸ்ய, அஸ்மாபிகி எங்களால பூர்வம் அபிகிதஸ்ய, போன சூத்திரத்துல திருஷ்யதேதுன்னு சொன்னோம், அது அப்படி சொன்னமே அந்த அபிகிதஸ்ய சொல்லப்பட்டதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, காரிய காரணயோகோ சாலக்ஷண்ய நியம பிரதிபேத மாத்திரத்வாத், சாலக்ஷண்யத்துக்கு தான் காரிய காரணங்கள் சலக்ஷணமா இருந்தா தான் அது சித்திக்கும் காரிய காரணபாவம்ன்றது அப்படின்னு நீ சொன்ன நியம் நியமம், அந்த நியமத்தை பிரதிவேதம் பண்ணும், அதுதான் நாங்க சொன்னது. அதனால காரிய காரண யோகோ ஏக திரவியத்தம் சீகிரதமேவே, காரிய காரணங்களெல்லாம் ஒரே திரவியத்தம் தான், ஒரே திரவியமா தான் இருக்குது அப்படின்னு தான் நாங்க ஒத்துட்டு இருக்கோம். அதனால சொற்காரியவாதம் எங்களுக்கு போவே இல்லை. ஏன்னா அது சொல்ற ஏகமேவ காரணாவஸ்தம் திரவியம் காரியாவஸ்தாம் பஜமானம். ஒரே திரவியம் மண்ணுங்கிற ஒரு திரவியம், அது காரணாவஸ்தையில மண்ணா இருந்தது. அந்த திரவியமானது காரியாவஸ்தாயாம் காரியமா மாறச்ச கடமா மாறுறது, கடத்துவாவஸ்தையை அழிஞ்சு கொடுத்தது. பஜமானம் சலக்ஷணாவஸ்தாம் அப்பி பஜத்தே, அதனால சலக்ஷண சாலக்ஷணத்தையே அது அடையிறது. அதனால இது நாங்களும் அதே தானே சொல்றோம், முதல்ல சூக்ம சதீர் திட்டம் பிரம்மமா இருந்தது, இப்ப ஸ்தூல சதீர் திட்டம் பிரம்மமா மாறிடுச்சு அப்படின்னு நாங்க சொல்றோம். அதனால விலக்ஷணாவஸ்தையா இருந்தா கூட, அதான் ஸ்தூலாவஸ்தைன்றது விலக்ஷணாவஸ்தா, சூக்மாவஸ்தைங்கிறது சாலக்ஷண்யம், அது சலக்ஷணமா சலக்ஷணமான அவஸ்தை அது. அதனால ஒண்ணுக்கொன்னு அவஸ்தைகள் தான் விலக்ஷணமா இருக்கு. நேற்று ஒரு விஷயம் சொன்னோம், உத்தமர் சுவாமி சாதிக்கிறேன்னு, இந்த காரியகாரணமா வந்து சாரூபியமாகவும் வைரூபியமாகவும் இருக்கும். மண்ணு கடமா மாறுதுன்னாக்கா சாரூபியம், அதே ஒரு பால் தயிரா மாறுதுன்னா வைரூபியம். அந்த மாதிரி அவர் இது பண்ணார். ஆக இது வந்து எப்படின்னாக்கா, அவ என்ன கேள்வி எப்படி அவ யுக்தி சொன்னாலோ அதுக்கு அவளை வச்சு, அவ சொன்ன யுக்தியை வச்சுனே பதில் அடிக்கணும். அதுக்கோசரம் இந்த மாதிரி சமாதானம் சாதிச்சேரும் வருத்து. நாங்க சத்காரியவாதத்தை நிராகரிக்கல, எங்க சித்தாந்தமும் சத்காரியவாதம் தான். அதே மாதிரியாக இங்க இந்த இதற்கு சாலக்ஷண நியமம், அது எங்க சித்தாந்தத்திலேயே ஒன்னாத்தான் இருக்கு அப்படிங்கறத இந்த சூத்திரத்தினால சாதிச்சு முடிச்சார். அஸ்த குரு பரம்பராயே நமக்கு.